தலையிலிருந்து விழுந்த ரோஸ் தானே எடுத்து கொடுத்தா, அது கூட தெரியாம உன போட்டு அடி ஸ்டேடி. தீவிரையாய் தீவிரையாய் என்னை தேக்கி போகாதே, நான் தேங்கு போனாலும் என் காதல் பௌர்ணமி ஆகிடுமே. காதலிலே காதலிலே தோல்விகள் கிடையாது, நான் தோற்றே போனாலும் எந்த காதல் தோற்காதே. சாரி. Thank you.